சதீஷ், இந்த பொன் பாட்டு இது ஐமாவா? ஆ, அதே தான் அதே தான். சூப்பர் ஃபண்டாஸ்டிக் எக்ஸலன்ட் பாலே. ஐமா இஸ் அ சேலஞ்சிங் ப்ராஜெக்ட், ஐமா இஸ் அ சேலஞ்சிங் ப்ராஜெக்ட், சேலஞ்சிங் ப்ராஜெக்ட், சேலஞ்சிங் ப்ராஜெக்ட், சேலஞ்சிங் ப்ராஜெக்ட், சேலஞ்ச் சொல்றோம்ல. ஐமா இஸ் அ சேலஞ்சிங் ப்ராஜெக்ட், ஐமா இஸ் அ சேலஞ்சிங் ப்ராஜெக்ட், சேலஞ்சிங் ப்ராஜெக்ட், சேலஞ்சிங் ப்ராஜெக்ட், சேலஞ்சிங் ப்ராஜெக்ட், சேலஞ்ச். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.